ஷிமிதே ஸ்ரீநிகமாந்த மகாதேசிகாய நோஹ. வைராக்கிய பஞ்சகம் ரெண்டாவது ஸ்லோகம். சிலம் கிமனலம் பவேத் அனலமௌதரம் பாதிதும் பய பிரசிருதி பூரகம் கிமனுதாரகம் சாரசம் அயத்னமலமல்லகம் பதி பட்டச்சரம் கச்சரம் பஜந்தி விபுதா முதா ஹ்யஹ குக்ஷித குக்ஷிதஹ. பொதுவாக நம்ம ஜீவனத்துக்கு நாம் ரொம்ப பிரயத்னப்படக்கூடாது. பகவத் கைங்கரியமே ஒழிவில் காலமெல்லாம் உடனாயுமன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் அப்படின்னு நம்மாழ்வார் நமக்கு உபதேசம் பண்ணுறார். அதாவது பகவானுக்கு சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சித கைங்கரியத்தையும் பண்ணணும் அப்படிங்கிறது பெரியவாளுடைய நிர்வாகம். எம்பெருமானார் ஆசைப்பட்ட ஒன்று. ஏதாவது ஒரு கைங்கரியம் நம்ம பண்ணி பகவானுக்கு நம்ம சொரூபத்தோடு இருந்துக்கணும். அப்போ சிலர் என்ன பண்ணுறா அப்படின்னா, தங்களுடைய வித்வத்தை பிரகாசப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பாட வேண்டிய வாழெல்லாம் விட்டுடுறா, பாடாத பாடக்கூடாத வாழெல்லாம் போய் பாடி அவாகிட்டேந்து வர பைசாவை வச்சுட்டு தங்களுடைய ஜீவனத்தை நடத்திக்கிறா. பிரத்யக்ஷமான உதாரணம் வித்யாரண்யர் அப்படிங்கிற அத்வைத சந்நியாசி. அவர் பெரிய வித்வான், யாரும் மறுக்கலை. ஆனால் அவருடைய ஜீவனத்துக்காக அவர் ஒரு ஆஸ்தான வித்வானாக இருந்து தன்னுடைய ஜீவனத்தை அந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தோட ராஜா கொடுக்கற பைசானால அவர் நடத்திட்டு வந்தார் அப்படிங்கிறது தெரியறது. அதுக்காக தான் சுவாமியையும் அவர் சுவாமி தேசிகன் கஷ்டப்படுறாரே அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துலதான் கூட்டர் சபைக்கு சுவாமி தேசிக்கன. ஆனா சுவாமிக்கு அதெல்லாம் திருணம். லோக ஜீவனத்தை இந்த லோகத்துல எப்படி வேணா நடத்திக்கலாம், எப்படி வேணா அப்படின்னா எப்படி வேணா நடத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வியக்தி சுவாமி தேசிகன் கிடையாது. தர்ம வழியில பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியங்கள் மூலமா தான் நடத்தணும் அப்படிங்கிறதுல சுவாமி தீர்மானமா இருந்த அது இந்த ஸ்லோகம் காட்டுறது. எப்படி அப்படின்னா, பைசா இல்லாத என்ன பண்ண முடியும், பைசா தான் எல்லாம். இப்போ இந்த காலத்தை எடுத்துட்டோம்னா நாம வாழற காலம் இருக்கே, இப்போ பைசா இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஸ்திதிக்கு நாம நம்மளை பழக்கின்றோம். அப்படி இல்லைன்னா இருக்க முடியாதுன்னா இருக்க முடியும், வாழ முடியுமே. ஏன் இதே 780 வருஷத்துக்கு முன்னாடி சுவாமி நிகமான மகாதேசிகன் வாழ்ந்திருக்காரு. அப்போ பைசா இல்லாத, ஐசா பைசா இல்லாத, சொத்து இல்லாத நம்மளால வாழ முடியும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரணும். நம்மளுடைய ஜீவனத்தை நடத்த முடியும் அப்படிங்கிற எண்ணம் வரணும் நமக்கு. அதுக்கு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. சிலம் கிம் அனலம் பவேத் அனலம் ஊதரம் பாதிதும். பூமியில இறஞ்சி கிடக்கக்கூடியதான தானியங்கள் இருக்கே, தானியம் அப்படின்னா பொதுவா அரிசி, நெல் பூமியில இறஞ்சி கிடக்கும். அந்த நெல்லை எடுத்துன்னு வந்து ஆத்துல பக்குவம் பண்ணி சாதம் சாட்டா வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய அக்னி சமனம் ஆகாதா என்ன, அதாவது பசியை தணிக்க முடியாதா? பொதுவாக கிராமங்கள்லாம் போற வழியிலேயே ரோட்ல போட்டு வச்சிருப்பா, இந்த நெல்லெல்லாம் ரோட்ல போட்டு வச்சிருப்பா. அடியன் நிறையவே பார்த்துருக்கேன். அந்த நெல்லில் ஒரு பிடி நெல் எடுத்துன்னு வந்து ஆற்றுல பக்குவம் பண்ணி சாட்டோம்னா நம்மளுடைய வயிற்றுல எரியக்கூடியதான ஜாட்டராக்னி அப்படிங்கிற ஒரு அக்னி, அந்த அக்னி தான் பசியெல்லாம் தூண்டும் அப்பப்போ. அந்த அக்னி சமனம் ஆயிடுத்துன்னா சாப்பிட்டுட்டோம்னா நம்மளுக்கு அந்த அக்னி வந்து வேலை செய்யாது, வேலை செய்யாதுன்னா பசியை கலப்பாது. அப்போ வயிற்றுக்குள்ள இருக்கிற அனலை தணிப்பதற்கு இந்த சிலம் அப்படின்னு பூமியிலே இறஞ்சிருக்கக்கூடியதான ஒரு நெல் நெற்கதிர்கள் நெல் போறாதா என்ன? அதுக்கு பைசா எல்லாம் கொடுக்க வேண்டாம். ஒரு பிடி நெல் எடுத்துக்கிறதுக்கு யாரும் பைசா கேட்க மாட்டான். சரி, நெல் இறஞ்சி கிடக்கு, அதை வச்சு பாக்கம் பண்ணி சாதம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னா தீர்த்தம் வேணுமே, தீர்த்தம் தானே முக்கியம் அப்படிங்கிறப்போ வள்ளுவர் கூட சொல்றச்சே, நீரின்றி அமையாது உலகு. தீர்த்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சாதம் கூட இல்லாத இருந்துடலாம், ஒரு வாரம் வரைக்கும் கூட இருக்கலாம், தீர்த்தம் அப்படிங்கிறது இல்லாத இருக்கவே முடியாது. அதுலேயே விஞ்ஞானிகள் சொல்றச்சே என்ன சொல்றா, நாம் மூச்சு விடுறதுக்கே தீர்த்தம் வேணும். ஏன்னா தீர்த்தத்தில் ஒரு சில பாகம்னா மூச்சாவே நம்ம உடம்புலேருந்து வெளியில் போகிறது அப்படின்னு நல்லா சொல்கிறா. அதனால தீர்த்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ அந்த தீர்த்தத்துக்கு என்ன அப்படின்னா, பய பிரசிருதி பூரகம் கிமனு தாரகம் சாரசம். இந்த சாரசம் அப்படின்னா ஓடை நீர்நிலைகள்னு வச்சுக்கோங்க. நீர்நிலையில் இருக்கக்கூடியதான தீர்த்தம் பயகா ஜலமானது, கிமுனு தாரகம் தாகத்தை தீர்த்து நம்மளை போஷிக்காதா என்ன? இப்போதான் பாட்டில்லாம் தீர்த்தத்துக்கு 10 ரூபாவோ 20 ரூபாவோ, எல்லா இடத்துலையும் கிணறு இருக்கு, கிணத்துலலாம் வந்து யாரும் பைசா கேட்கறது கிடையாது. இல்லை நதிகள் என்ன, ஓடை என்ன, தடாகங்கள் என்ன, இதில் இருக்கிற தீர்த்தமெல்லாம் நமக்கு ரெண்டு கையால் எடுத்து ஜலத்தை பருகினோம்னா தாகத்தை தணிக்காதா என்ன? தீர்த்த தாகத்தை தணிக்காதா? தணிக்குமே. அப்போ நமக்கு பசிக்கு சாதம் கிடைக்கிறது, பூமியில் தீர்த்தமானது கிடைக்கிறது. இதுக்கு மேலே என்ன சார் வேணும், சம்பாதிக்கிறதுக்கு என்ன வேணும்? ஏதோ ஒரு விளையாட்டாக ஒரு படத்தில் கூட சொல்லுவோம், ஓடி ஓடி உழைக்கிறதெல்லாம் எதுக்கு, எல்லாம் வைத்த தடவிண்டா இதுக்கு தானே அப்படின்னுவா. ஏதோ படத்தில் பார்த்து ஞாபகம். அந்த மாதிரி நிஜமாகவே ஓடி ஓடி உழைக்கிறதெல்லாம் நாமெல்லாம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, சாதத்துக்காக தான், சாப்பாட்டுக்காக தான். அப்போது அது ரெண்டும் கிடைச்சிட்டுறது, அதுக்காக நமக்கு நம்ம எதுக்கு பிரயத்னப்படணும், இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாருன்றத பின்னாடி சொல்கிறேன். அப்போது தீர்த்தமும் சாதமும் கிடைச்சிடுறது, மேற்கொண்டு வஸ்திரம் வேணுமே, வஸ்திரம் இல்லாத இருக்க முடியாது. வஸ்திரம் அத்தியாவசியகமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா அதுதான் மானத்தை காப்பாற்றுறது நமக்கு. மானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்காக வஸ்திரம் வாங்கணும், வஸ்திரம் வாங்கணும்னா பைசா தேவை, அதுக்காகவான சம்பாதிக்கணுமே போய் அப்படின்னா அதுவும் இல்லை அப்படிங்கிறார். கச்சரம் கச்சரம் பச்சரம். கச்சரம் அப்படின்னா அழுக்கான வஸ்திரம். பட்டச்சரம் அப்படின்னா கந்தல் துணி. அழுக்கான கந்தல் துணி மார்க்கத்தில் நாம் ஒரு முயற்சி எடுத்து தான் அது கிடைக்கணும்னு இல்லை, எப்படியான கிடச்சிடும். ஒரு கந்தல் துணி அழுக்கான துணி நமக்கு கிடச்சிடும். அது போக அது போகாதான் அயத்ன மல மல்லகம். நாம் முயற்சியே பண்ணாமல் நமக்கு அந்த வஸ்திரம் கிடச்சிடும். எந்த வஸ்திரம், கந்தல் வஸ்திரமோ அழுக்கான வஸ்திரமோ, இல்லை அழுக்கான கந்தல் வஸ்திரமோ, அது போகாதா ஒரு கௌபீனம் அப்படின்னு பண்ணி நம்மளுடைய முக்கிய பாகங்களை மறைச்சிக்கிறதுக்கு அப்படின்னு. இதெல்லாம் எதுக்கு சொல்றார் அப்படின்னா, விபுதாகா வித்வான்களா இருக்கக்கூடியவா ஒரு வைராக்கியத்தோட இப்படி இருக்க வேண்டாமா எப்படின்னா, மேல சொன்ன கீழே சொன்ன விஷயங்கள், ரோட்ல இறையக்கூடியதான தானியங்கள், அதை கையில ஒரு கையில எடுத்துன்னு போய் ஆத்துல பக்குவம் பண்ணி சாப்பிட முடியாதா, சாப்பிட்டாலும் பசி அடங்காதா, இல்ல நீர்நிலைகள்ல இருக்கக்கூடிய தீர்த்தத்தை பானம் பண்ணி அதுலேருந்து தீர்த்த தாகத்தை போக்கிக் கொள்ள முடியாதா, இல்லை அழுக்கான துணிகளை எடுத்துன்னு வந்து அலம்பி அதை வந்து ஆடையாக உடுத்திக்கிறதுக்கு முடியாதா, அப்படிதான் வைராக்கியமாக இருக்க முடியாதா என்ன? ஏன் இந்த வித்வான்கள்லாம் வயிற்று பிழைப்பதற்காக பிரயோஜனம் இல்லாத ராஜாக்கள் எல்லாம் அற்ப அரசர்கள், இவா கொஞ்ச நாள் தான் இருக்க போறா, அப்பேற்பட்ட ராஜாவை பஜந்தி, பஜந்தின்னா பஜ சேவாயாம்னு தாத்து, சேவை பண்றா. அந்த ராஜாவை ஸ்துதி பண்றது மாத்திரம் இல்லை, அந்த ராஜாவை பல்லக்கு தூக்குன்னா தூக்கணும். அந்த ராஜா இந்த இந்த வேலையை பண்ண அந்த வேலை பண்ணுன்னு நியமிச்சான்னா காவலாள் மாதிரி என்ன வேலை செஞ்சாலும் சொன்னாலும் செய்யணும். அப்படி பண்றாளே அப்படின்னு தேசிகன் ஆச்சரியப்பட, அஹஹா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கணுமா, இப்படி இருக்கக்கூடிய வித்வான்கள் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் சொன்ன வழிகளை பின்பற்றி கூட அவளால் ஜீவனத்தை நடத்த முடியுமே, அப்படி இருந்தும் இந்த வித்வான்கள் தன்னுடைய வித்வத்தெல்லாம் ஒரு ராஜா விஷயத்தில் ஈடுபடுத்தி தங்களை ரொம்ப ஒரு நீச்சமான ஸ்திதிக்கு தள்ளிக்கிறாளே, பிரயோஜனம் இல்லாத ராஜாவை பாடி இவா ஏதோ பைசா வாங்கிக்கிறா, அதெல்லாம் அந்த பைசாவெல்லாம் இவா ரொம்ப பெரிய விஷயம் நினைச்சுட்டு இருக்கா. அந்த பைசா அந்த பைசாவும் என்னைக்கு வேணா போயிடும், அந்த ராஜாவும் இன்னைக்கு வேணா போயிடுவான். ஆனா இப்ப ஏற்பட்ட ராஜாவை பாடிண்டு அந்த பைசாவுக்கு இவா இவ்வளோ கூப்பாடு போடுறாளே அப்படின்னு சுவாமி தேசிகன் ஆச்சரியப்படுறார் இந்த ஸ்லோகத்தில். இதுல பதப்பிரயோகங்கள் இந்த ஸ்லோகத்துல ஜாஸ்தி உண்டு. என்ன அப்படின்னா, அனலம் அப்படிங்கிற ஒரு சப்தம், அதுக்கு ரெண்டு அர்த்தம், ரெண்டு அர்த்தம் உடைய சொற்கள் இந்த பாசுரத்துல இந்த ஸ்லோகத்துல உண்டு. அனலம் அப்படின்றது நெருப்பையும் குறிக்கும், போதாதா அப்படிங்கிற அர்த்தத்திலையும் வரும் அனலம் அப்படின்னு. அடுத்தது குக்ஷிதஹா அப்படிங்கிற பதம் வந்து ரெண்டு அர்த்தம், ஒன்னு ராஜாக்கள் ராஜாக்களை சொல்ற பதம் அது, இன்னொன்னு வைத்த சொல்ற பதம். குக்ஷி அப்படின்னா வயிறு. அப்போ இந்த ஸ்லோகத்துல இந்த மாதிரி பதங்கள் எல்லாம் சொல்லி சுவாமி தேசிகன் அந்த சொற்சுவை அப்படிங்கறத நிறைய காண்பிக்கிறார். ஸ்லோகமே சேவிக்கிறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இப்படி ஒரு கௌரவமாக இருந்துட்டு நாம வாழ்க்கையை நடத்தணுமே தவிர, நம்முடைய கவிதையையும் நம்முடைய வித்வத்தையும் ரோட்ல போற பயலுக்கோ இல்ல ராஜாக்களுக்கோ மனிதர்களுக்கு நான் கொண்டு மானிடம் பாடேன் அப்படிங்கிற கௌரவத்தோடையும், இந்த நாக்கு அப்படிங்கிறது பகவான தவிர நாக்கு நின்னையல்லால் அறியாது அப்படிங்கிற ஆழ்வார், அப்படி பெருமாளை தவிர இந்த நாக்கு வேற யாரையும் பாடிடக்கூடாது அப்படிங்கறதுல ஒரு ஸ்திர புத்தியோட இருக்கணும். இவர் நன்னா நம்மளுக்கு பைசா கொடுக்கிறார் அப்படிங்கறதுக்காக ஓஹோஹோன்னு பேசிடக்கூடாது. ஒருத்தர் நீரே இந்திரன் நீரே சந்திரன் அப்படியான பேசின கவிகள் நிறைய பேர் இருக்கா. பிரதாபருத்ரியம் அப்படின்னு ஒரு நாடகம், அந்த நாடகத்துல வாரங்கல் ராஜா அப்படின்னு ஒரு ராஜா, வாரங்கல்ல இருந்த ராஜா, அந்த ராஜாவை நீதான் சந்திரன் நீதான் இந்திரன் நீ நீதான் எல்லாமே நீதான் சர்வேஸ்வரன்ற லெவலுக்கு அந்த நாடகத்துல சொல்லியிருப்பா. அந்த மாதிரி சுவாமி கிட்ட சுவாமி தேசிகனும் அவ்வளோ பெரிய கவிதைகள்லாம் பண்ணவர் தான், மகா காவியங்கள்லாம் பண்ணவர் தான். ஒரு இடத்துல கூட நரஸ்துதி அப்படிங்கிறதே இருக்காது. ஏன் அப்படின்னா, அவர் வந்த சம்பிரதாயம் அப்படி, அந்த சம்பிரதாயத்துல யாருமே மனுஷால பாடினவான்றது கிடையாது. பகவத் பாகவத ஆச்சாரியால தவிர வேற யாரையும் பாடக்கூடாதுன்ற நியமத்துல இருந்தவா, அந்த சம்பிரதாயத்துல வந்தபடியால சுவாமி தேசிகனுக்கு அது தானாவே ஸ்வயமாவே இருக்கக்கூடியதான ஒரு விரதம். அதனால இந்த ஸ்லோகத்துல வாழ்க்கையை நடத்தலாம், தர்ம மார்க்கத்திலேயே நடத்தலாம், அதுக்கு வழிகள் இருக்கு அப்படிங்கிறத அவளுக்கு சொல்லி அனுப்புற. சிலம் கிமனலம் பவேத் அனலமௌதரம் பாதிக்கும் பய பிரசிருதி பூரகம் கிமனுதாரகம் சாரசம் அயத்னமலமல்லகம் பதிபட்டச்சரம் கச்சரம் பஜந்தி விபுதா முதாஹ்யஹ குக்ஷித குக்ஷிதஹ. இந்த ஸ்லோகத்துக்கு எக்ஸாம்பிளா ஒருத்தர் அடியேன் இன்னைக்கு பார்த்துருக்கேன். அவர் யாருன்றத பேர் சொல்லல, பெரிய உத்தியோகம் போக வேண்டியவர், நன்னா படித்தவர், லௌகிக்க படிப்பு சிஏ வரைக்கும் படித்தவர். ஆனால் இன்னைக்கு எனக்கு அந்த சிஏ உத்தியோகங்கள்லாம் வேண்டாம், என்னோட விருத்தி அதாவது என்னுடைய வாழ்க்கை நடத்த வேண்டிய முறைன்றது வைதீகத்துல தான், ஒரு ஆச்சார குறவும் இல்லாம நான் லௌகீகத்துக்கு சம்பந்தமே படாத என்னோட விருத்தி எல்லாம் வைதீகத்திலேயே வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வியக்தி அடி எனக்கு நல்லா பரிச்சயமானவர் அவர். அவர் அவ மாதிரி புருஷாலாம் இன்னைக்கும் இருந்துட்டு தான் இருக்கா. அவர் சிஏ படிச்சிருக்காருன்றதுனால நிச்சயமா எந்த கம்பெனிக்கு போனாலும் 100,000 ரூபா வரைக்கும் சம்பளம் வாங்க முடியும் அவரால். நான் சொல்றது குறைச்சலா கூட சொல்லலாம். ஆனா அவர் அதெல்லாம் வேண்டாம், நான் லௌகிகாள் கிட்ட சம்பளம் வாங்கறது இல்லை அப்படின்னு ஒரு விரதமாவே வச்சுட்டு இருக்கார் அப்படின்னு அடியேன் நினைக்கிறேன். இனி பர்யந்தம் அந்த சுவாமி வேலைக்கு போகல, போகாத வைதிக விருத்தி அப்படிங்கிற விருத்தியிலே இருந்துட்டு அந்த சுவாமி தன்னுடைய ஜீவனத்தை நடத்துறார் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு ஒரு ஆதர்சமான விஷயம். அதையும் இந்த இந்த ஸ்லோகத்திலேயே சேர்த்து அடியேன் விஞ்ஞாபிக்கிறேன். ஏன்னா அந்த காலம் 750 வருஷத்துக்கு முன்னாடி சுவாமி தேசிகன் இருந்தார், பெரிய விஷயம், சந்தேகமே கிடையாது. இந்த காலத்திலையும் அதுக்கு சமமானு சொல்ல முடியலன்னாலும் அந்த அளவுக்கு ஒரு முயற்சி எடுத்திருக்கார் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதெல்லாம் நாம் பாராட்டி அவளெல்லாம் நிறைய ஆதரிக்கணும் அப்படிங்கிறதையும் பிரார்த்திச்சுக்கிறேன். ஸ்ரீமதே ஸ்ரீ நிகமாந்த மகா தேசிகாய நமஹா.